அனுராகிணி இதாயன் கரளில் விரிஞ்ச பூக்கள் அனுராகிணி இதாயன் கரளில் விரிஞ்ச பூக்கள் ஒரு ராகமாலையாய் இது நின்ற ஜீவனில் அணியூ அணியூ அபிலாஷ பூர்ணிமே அனுராகிணி இதாயன் கரளில் விரிஞ்ச பூக்கள் பிரபாத கீதங்கள் கேட்குமி துஷார மேகங்கள் காயலில் பிரபாத கீதங்கள் கேட்குமி துஷார மேகங்கள் நிறமேகும் ஒரு வேதியில் குளிரோலும் சுபவேளையில் பிரியதே மம மோகம் நீயறிஞ்சு மம மோகம் நீயறிஞ்சு அனுராகிணி இதாயன் கரளில் விரிஞ்ச பூக்கள் பதங்கள் பாடுன்னு கைதகள் விலாசமாடுன்னு மைனகள் பதங்கள் பாடுன்னு கைதகள் விலாசமாடுன்னு கனவெல்லாம் கதிராகுவானென்னுமென் துணையாகுவான் வரதே அனுவாதம் நீ தரில்லே அனுவாதம் நீ தரில்லே அனுராகிணி இதாயன் கரளில் விரிஞ்ச பூக்கள் ஒரு ராகமாலையாய் இது நின்ற ஜீவனில் அணியூ அணியூ அபிலாஷ பூர்ணிமே அனுராகிணி இதாயன் கரளில்